श्रीमान वेंकटनाहतार्य कवितार्तिककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमो वाक मदीमहे विणीमहे चतुत्राद्यौ दंपती जगदहंपती मानातीत प्रतित विभवान् मंगलं मंगलानां वक्षः पीठे मदिविजयिनो भूषयन्ती स्वकान्त्या प्रत्यग्रानुश्रविकमहिम प्रार्थनीनां प्रजानां श्रेयो मूर्तिं क्षेमशरणस्त्वां शरण्यहं प्रपद्ये ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपाहस्महे। சிவபதியான பகவான் அவருடைய அனுகிரகம் எப்படி அப்படின்னு பார்த்துட்டே வந்தோம். பரத்துவம் பெருமாளுக்கு என்னவோ அதேதான் தாயா இருக்கும் அப்படின்னு, பெருமாளும் தாயாரும் சேர்ந்தே தான் இந்த சகல லோகத்துக்கும் சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாத்தையும் பண்றது ரெண்டு பேரும் சேர்ந்தே தான். அதுக்கப்புறம் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவாளும் இவா ரெண்டு பேரே அப்படின்னு பார்த்து, அப்ப வேதம் சொன்ன அந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் பண்ண பரபிரம்மம் யார் அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது, அப்ப யார் அப்படின்னு அவாவா அவாவாளுடைய தேவத்தை பேர் சொல்லும் பொழுது, இப்ப வேதமே காட்டி கொடுக்கறது என்னன்னா, பூர்ணம் தேஜஸ் புரதி பவதி பாதலாட்சியார சாங்கம் அப்படின்னு, யாருடைய வக்ஷஸ்தலத்துல திருமார்புல தாயார் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய பாத ரேகைகள் அவருடைய வக்ஷஸ்தலத்துல இருக்கோ அவனே பரபிரம்மம் அப்படின்னு காட்டி கொடுக்கறது அப்படின்றா போரே சுவாமி தேசிகர். அற்புதமான மங்களா சாசனம் இங்க நாலாவது ஸ்லோகத்துல பண்றேன், அது போன வாரம் பார்த்தோம். அதுக்கு மேற்கொண்டு ஸ்லோகங்கள் அஞ்சாவது ஸ்லோகங்கள். அப்ப வந்து தாயாரும் பெருமாளும் எப்படி அப்படிங்கும் பொழுது, ரெண்டு பேருக்கிட்ட சேர்ந்தே நம்ம வந்து சரணாகதி பண்ணணும் அப்படிங்கும் பொழுது, அவ ரெண்டு பேரும் எப்படி துவந்துவம் அப்படின்றத இங்க சொல்றேன். துவந்துவம் அப்படின்னா ரெண்டு பேர் அப்படின்னு, ரெண்டு பேர் ரெண்டுன்னு சொல்றதுக்கும் துவந்துவம்ன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை இந்த ஸ்லோகத்துல வந்து சுவாமி தேசிகன் மங்களாசாசனமாக சொல்றேன். நிஷ்பிரத்யூக பிரணய கடிதம் தேவி நித்யானபஹயம் விஷ்ணும் ஸ்துவஞ்சே தினவதி குணம் துவந்தியமன்யோன்யலக்ஷ்யம் சேஷச்சித்தம் விமல மனசா மௌளயஸ்ச்ருதீனாம் சம்பத்யந்தே விஹரண விதௌ எஸ்ய சையாஹ விசேஷாஹ அப்படின்னு, பெருமாளும் தாயாரும் எப்பையும் எந்த இடத்திலையும் எங்கேயும் பிரியாத இருக்கா அப்படின்றது முதல்ல சொல்றேன். நிஷ்பிரத்யூக தடையில்லாமல் எப்பொழுதும் சேர்ந்தே தான் இருக்கா, அது நம்ம முதல்லயே பார்த்தோம். அது வந்து ஸ்ரீ வைகுண்டத்திலேயா இருக்கட்டும், திருப்பார்கடல்லையா இருக்கட்டும், விபவாவதாரங்களாக இருக்கட்டும், அர்ச்சாவதாரங்களாக இருக்கட்டும், நிறைய இடத்துல பெருமாளும் தாயாருமாகவே இருக்கா. அர்ச்சாவதாரத்திலையும் பெருமாள் மட்டும் இருக்கேர் அப்படின்னா, வக்ஷஸ்தலத்துல தாயார் வக்ஷஸ்தல தாயாராக இருந்து நமக்கு சேவை சாதிக்கிற, அதனால எங்கேயுமே பிரியல. அது மட்டும் இல்ல, அந்தர்யாமியாக இருக்கா. இந்த லோகத்துல எல்லா இடத்துலையும் இருக்கும் பொழுது கூட பரவி, பகவான் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கேர் அப்படிங்கும் பொழுது கூட தாயாரும் கூடவே தான் இருக்கா அப்படின்னு, லோகம் மொத்தம் பரவி இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலயுமே தாயாரும் பெருமாளும் சேர்ந்தே தான் இருக்கா அப்படிங்கும் பொழுது, தாயாரும் பெருமாளும் எப்படி நம்ம பிரிக்க முடியும் அப்படின்னு. நிஷ்பிரத்யூக பிரணய கட்டிதம் தேவி நித்யானபாயம் அப்படின்னு, எப்பயுமே ரெண்டு பேரும் பரஸ்பரம் ஸ்நேகத்தோட அந்த அளவில்லாத ஒரு பிரீத்தியோட ரெண்டு பேரும் இருக்கா, ஒரே நிர்வாகம். அவளுக்கு உள்ள மனசுல வந்து என்னதான் ரெண்டு பேர் இருந்தாலும் ஒரு இடத்துல ரெண்டு ராஜா இருக்க முடியாது. ஒரே தேசத்துக்கு ரெண்டு ராஜா இருந்தா அப்ப என்ன ஆகும்னா, சில இடத்துல அவளுடைய அபிப்பிராய பேதம் மாறும். இப்படி பண்ணுன்னு சொல்லுவா, இன்னொருத்தர் அப்படி பண்ணுன்னு சொல்லுவா, அப்புறம் அவளுக்குள்ளேயே சண்டை வந்துடும். அப்ப யாரு யார் பெருசு யார் இதுன்னு வந்துடும். அப்ப இந்த இடத்துல வந்து ராஜா ராணி அப்படின்னு வச்சிருந்தா கூட, சில இதுல வந்து ராணி அப்படின்றது ராஜாவோட இருந்தா கூட ராஜா அளவுக்கெல்லாம் போய் எதுவும் பண்ண முடியாது சில பேர் இருப்பான். ஆனா இங்க அப்படி கிடையாது, தாயாரும் ஈஸ்வரி தான். பகவானுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கோ அத்தனையும் தாயாருக்கும் இருக்கு, அத்தனை நிர்வாகமும் தாயாராலையும் பண்ண முடியும். அப்ப ரெண்டு பேர் இருக்காளே அப்படின்னா, அந்த ரெண்டு பேர் இதான் சொல்றேன், நித்யான பாயம் அப்படின்னு பிரியாத இவா ரெண்டு பேரும் இருக்கிறது. இவாள துவந்துவம் அப்படிங்கிறது, துவந்தம் அப்படின்னா விஷ்ணு ஸ்துவம் சே தியனவதி குணம், விஷ்ணு ஸ்துவம் விஷ்ணு, விஷ்ணுவும் நீயும் விஷ்ணு துவம் அப்படின்னு சொல்றேன். பெருமாளும் தாயாருமாக விஷ்ணுஸ்துவம் சேத் எனவதி குணம் அப்படிங்கும் பொழுது, அனவதிக்கு அனந்த குணங்களும் உங்க ரெண்டு பேருக்கும் இருக்கு. எந்த ஒரு குணமும் தாயாருக்கு அதிகமாக இருக்கு, பெருமாளுக்கு கம்மி அப்படின்லாம் கிடையாது. எல்லா குணங்களும் பரிபூர்ணமாக ரெண்டு பேருக்கும் சேர்ந்து அப்பேற்பட்ட குணங்கள் உள்ள, இவ்வளவு குணங்கள் வேற யாருக்கும் கிடையாது, அப்பேற்பட்ட குணங்கள். துவந்தியம் அந்யோன்ய லட்சியம், அந்யோன்யமான லட்சியம். பெருமாளுக்கு என்ன லட்சியமோ அதே தான் தாயாருக்கும், தாயார் மனசுல என்ன நினைக்கிறாளோ அதுதான் பெருமாளுக்கும். அந்தந்த இடத்துல விளையாட்டா பெருமாள் அப்படி சொல்லுவேரே தவிர, ஆனா தாயார் என்ன சொல்றா, தாயாருக்கு இது பிடிச்சிருக்கான்னு பார்த்துதான் பெருமாள் பண்ணுவேறாம். ஏன்னா அவ மனசுல என்ன இருக்கோ அதே தான் இவர் மனசுலயும், இவர் மனசுல என்ன இருக்கோ அதே தான். என்ன ஒரே லட்சியம் அப்படின்னா, அப்பா அம்மாவுக்கு என்ன லட்சியமாக இருக்க முடியும், குழந்தைகளை கரையேத்தனம் அப்படின்ற லட்சியம் தவிர வேற என்ன இருக்கு? யாருமே குழந்தைகள் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்க மாட்டான் இல்லையா. எல்லாருமே குழந்தை நல்லா இருக்கணும், அவனை எப்படியாவது படிக்க வைக்கணும், கரையேத்தணும் அப்படின்னு அவன் எப்படியாவது அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த இடத்துல நம்மளால பண்ண முடிஞ்சது அப்படிதான், சர்வேஸ்வரனானவன் வைகுண்டன் பரியந்தம் அந்த குழந்தைகள் எல்லாரும் அவனுக்கு குழந்தைதானே, அதுவே ஒரே லட்சியமாக இருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்றது அவ ரெண்டு பேருடைய மனசா இருக்கிறதுனாலையும், ரெண்டு பேரும் ஒரு க்ஷணமும் வெவ்வேறு அபிப்பிராய பேதம் இல்லாத போறதுனால அப்படி ரெண்டு பேர் கூட சேர்ந்து இருந்தா அப்ப அந்த ராஜ்யத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இங்க ராஜ்யம் அப்படின்னு சொல்றது என்னன்னா சர்வலோகமும் அவந்துதான், அதனால துவந்தம் அப்படிங்கிறார். ரெண்டுன்னு சொன்னா ரெண்டு பேர் வெவ்வேறு, அவளுக்கு வெவ்வேறு அபிப்பிராய பேதங்கள் வரலாம். என்ன சில இடத்துல ஆச்சாரிய சிஷ்யர்கள் இருந்தா கூட அங்க கூட அவளுக்குள்ள அபிப்பிராய பேதம் கூட வரத்துக்கு இது இருக்கு. ஆனா இங்க ரெண்டு பேர் அப்படின்னா இவா ரெண்டு பேரும் அவ்வளவு அந்யோன்யமா இருக்கா அப்படின்றதுதான், அவளுக்கு ஒரே லட்சியம் எல்லாரையும் வந்து உஜ்ஜீவனம் பண்றதுதான் அப்படின்னு. இப்ப இவா ரெண்டு பேரும் எங்க இருக்கா அப்படிங்கும் பொழுது, விஷ்ணு ஸ்துவம்சி அப்படின்னு சொல்லும் பொழுதே சர்வலோகத்திலையும் வியாபிச்சிருக்கா அப்படிங்கிறார். விஷ்ணு அப்படின்னா அந்த நாமம் பகவானுக்கு ஏன்னா எல்லா லோகத்திலையும் அவர் வியாபிச்சு அந்தர்யாமியாக இருக்கார் அப்படின்னு. ஆனாலும் பகவான் இப்ப இந்த கோவில்ல இருக்கார் அப்படின்னு பிரசித்தமாக நம்ம சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த இடத்துல அவ சந்தோஷமாக இருக்கா, பக்தர்களாலே பிரதிஷ்ட பண்ணப்பட்டு அப்படி அவ ஆச்சரியமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல அவ சந்தோஷமாக இருந்து வரவாளுக்கு எல்லாம் அவ அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி பகவான் எந்த இடத்துல எல்லாம் அவ்வளவு இதுவா இருக்கார் அப்படின்னா, சேஷச்சித்தம் விமல மனசா மௌளயச்சுதீனாம். சேஷச்சித்தம் அப்படின்னு ஸ்ரீ வைகுண்டத்துல ஆதிசேஷன் பரியங்கத்துல இருக்கேர், விமல மனசா அப்படின்னு யோகிகளுடைய ஹிருதயத்துல இருக்கேர். இப்பேற்பட்ட பக்தர்கள் பெருமாளை யாரெல்லாம் பக்தியோட இருக்காளோ அவளுடைய ஹிருதயத்துல எப்பயுமே பெருமாள் தாயார். அப்ப மத்த வாழ்க்கை இல்லையான்னு கிடையாது, எல்லா ஹிருதயத்திலையும் அந்தர்யாமியாக பகவான் இருந்தாலும் அந்த இடத்துல அவர் சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னு. இப்போ நம்மளுக்கே பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல நமக்கு ஒரு ஆ இருக்கு, மேற்கொண்டு உத்தியோக ரீதியாக இன்னொரு ஆத்துக்கு போறோம், அங்க ஒரு ஆங் கட்டுறோம், உத்தியோக ரீதியா அந்த சிட்டில நம்ம இருக்கோம்னாலும் நம்ம மனசுல என்ன இருக்கு, அந்த கிராமத்துல இருக்கு அந்தாம் போல இது வராது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அங்க இருந்தா நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சில பேருக்கு எண்ணங்கள் இருக்கு. அந்த மாதிரி பகவானுடைய வீடு அப்படிங்கும் போது இந்த லோகமே சர்வலோகத்திலையும் அவன் இருந்தா கூட சில இடத்துல அவன் சந்தோஷமாக இருக்கான் அப்படிங்கும் பொழுது எந்தெந்த இடத்துல எல்லாம் தன்னுடைய பக்தர்கள் இருக்காளோ அந்தந்த இடத்துல எல்லாம். அதனாலதான் கோவில்கள் அப்படின்னு பாரத தேசத்துல பார்த்தா எவ்வளவு கோவில் இருக்குன்னு நம்மளால எண்ண முடியாது, கணக்கே இல்லை. ஆனாலும் 108 திவ்ய தேசம் பிரசித்தமாக நம்ம சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த திவ்ய தேசத்துல என்ன பெருமை புராணத்துல வந்ததுன்னா, இன்னும் சில கோவில்கள் கூட புராணத்துல வந்திருக்கு, ஆனா இந்த 108 திவ்ய தேசத்துக்கு என்ன ஒரு முக்கியம் அப்படின்னா, ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணா அப்படின்னு பக்தர்களை வைத்துதான் அந்த திவ்ய தேசத்துக்கு பெருமையே தவிர, ஆழ்வார்கள் ஆச்சாரியர் சில இடத்துல வந்து ஆச்சாரியர்கள் ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு சமாசனம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ண இடம்னு மதுராந்தகம் அந்த இடம் இருக்கு, அது திவ்ய தேசம் கிடையாது. ஆனாலும் நமக்கு மிக முக்கியம், ஏன்னா அங்க ஆச்சாரியர்கள் அங்க இருந்த இடத்துனால. அப்படி நமக்கு வந்து இந்த திவ்ய தேசங்கள் அப்படின்னு நம்ம சொல்றது எல்லாமே ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அல்ல பக்தர்கள், ராமதாஸ் இருந்தேர் அப்படின்னு பத்ராச்சலம் அப்படின்னு ரொம்ப முக்கியமாக இருக்கு. அப்படி அந்த எந்தெந்த இடத்துல பக்தர்கள் பகவானை கொண்டாடுறாலோ அவன் அந்த இடத்துல சந்தோஷமாக இருந்து வரவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றதுனால அந்த இடத்துல எல்லாருமே போய் சேவிக்கிறான். அப்ப சேவிக்கும் பொழுது என்னன்னா பகவான் அனுகிரகம் பண்றான், அவன் நினைச்சதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு. அது மாதிரியான சில இடங்கள் அப்படிங்க பார்க்கும்பொழுதுதான் நீங்க அதை சொல்றேன், சேஷ சித்தம் ஆதிசேஷ பரியங்கத்துல, ஏன்னா ஆதிசேஷன் போல கைங்கரியம் பண்ணக்கூடியவர் யாருமே இல்லை, அவர் ஆதிசேஷன், நம்ம எல்லாருமே சேஷர்கள் தான், சேஷர்கள் தான் நம்ம எல்லாருமே பகவானுக்கு கைங்கரியம் பண்ண இருக்கோம். ஆனா அவருக்கு மட்டும்தான் ஆதிசேஷன், அனாதி காலமாக எப்பொழுதும் பெருமாளை பிரியாத, அவர் எந்தெந்த அவதாரம் பண்ணாலும் அங்கேயும் அவரும் ராமாவதாரம்னா லக்ஷ்மணனாக அவதாரம் பண்ற, நின்றால் குழையாம் இருந்தான் சிங்காசனமாம்னு அவர் பெருமாள் எப்படி எப்படிலாம் இருக்காரோ அப்புறம் நடக்கிறார் அப்படின்னா அவர் பாதிப்பியாக இருக்காராம், அப்படி ஒவ்வொரு விஷயமாக தானே ஆய் அப்படி கைங்கரியம் பண்றதுனால அவர் அப்பேற்பட்ட பக்தராக இருக்கிறார். நம்ம எல்லா பக்த கோஷ்டிகளுக்கு எல்லாருக்கும் சேஷ கோஷ்டிகளுக்கு அவரே ஒரு ராஜாவாக இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். சேஷ சித்தம் விமல மனசா யோகிகள் பக்தர்களுடைய ஹிருதயத்துல இருக்கா ரெண்டு பேருமே தாயாரும் பெருமாளாக. மௌல எஸ்த ஸ்ருதி இனாம் அப்படின்னு ஸ்ருதி அப்படின்னா வேதம், வேதத்தினுடைய சிறசு பாகம் அப்படின்னு தலபாகம் அப்படின்னு சொல்றது வேதம், வேதாந்தம் அப்படின்னு சொல்றான். வேதத்துக்கு முதல் பாகம் அது கர்மகாண்டம் அப்படின்னும், அடுத்த பாகம் பூர்வ பாகத்தை வந்து வேதாந்தம் அப்படின்னு சொல்றோம். முதல்ல கர்மகாண்டத்துல எல்லாமே நம்ம எப்பேற்பட்ட யக்ஞாகாதிகள்லாம் பண்ணணும், அதுக்கான இந்த பலன்கள்லாம் உண்டு. என்னென்ன பலன்? சொர்க்காதி பலன்கள் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு கர்மகாண்டத்துல. அது இல்லாம நம்ம ஒரு பிரம்மச்சாரியா என்னென்னலாம் தினமும் பண்ணக்கூடிய அந்த கர்மாக்கள், விசேஷ கர்மாக்கள் எல்லாமே அதுல இருக்கு கர்மகாண்டத்துல. ஆனா வேதாந்த பாகத்துல பூர்த்தியா பகவானை பத்தியும் பரபிரம்மத்தை பத்தியும் அவரை அடைவது பத்தியுமே இருக்கு. அதனால அந்த வேதத்துல பூர்த்தியா வேதாந்தத்துல பகவான பரபிரம்மத்தை பத்தியே சொன்னதுனால இங்க பரபிரம்மம் அப்படின்னா தாயாரும் பெருமாளுமாகவே துவந்தம் அப்படின்றதுனால மௌலயஸ்த ஸ்ருதீனாம், ஸ்ருதியினுடைய சிரசு பாகமான வேதாந்தத்துல பூர்த்தியா சொல்லப்பட்டது யார் அப்படின்னா சாட்சாத் ஸ்ரீயப்பதியான பகவான் அப்படின்னு தாயாரும் பெருமாளுமும் அப்படின்னு அவ அந்த இடத்துல இருந்துருக்காள். சம்பத்யந்தே விஹரண ஹரௌ எஸ்ய செய்யா விசேஷாக அப்படின்னு விசேஷமாக துவந்தமாக சஞ்சாரம் விஹரண விதௌ அப்படிங்கும் பொழுது பகவான் ஸ்ரீயப்பதியான பகவான் சஞ்சாரம் பண்ணா மாதிரி வேற எந்த தேவதையும் சஞ்சாரம் பண்ணதில்லை. கூப்பிட்ட உடனே வந்தது பகவான் அப்படின்னா நம்ம பிரஹ்லாதனுடைய சரித்திரத்தை பார்க்கலாம். அந்த க்ஷணமே எங்குமுலன் கண்ணன் என்று மகனை காய்ந்து இங்கில்லையா என்று ஹிரண்யன் தூண் பிடைப்ப அங்கு அப்பொழுதே அப்படின்ற அந்த க்ஷணமே அந்த தூண்ல அவர் வந்தேர்னா அப்படி பக்தர்களுக்காக ஸ்ரீ பகவான் சாட்சாத் அவர் பண்ண அந்த விஹாரம் அப்படின்ற அந்த சஞ்சாரம் லீலைகள் அப்படின்றது வேற யாருமே பண்ணதில்லை. ராமர் அப்படின்னு எடுத்திருந்தாலும் 14 வருஷம் வனவாசத்துல அவர் மாதிரி இந்த பூமியில ஏன் இத்தனை தேவதைகள் இல்லையா? ஒவ்வொருத்தர் வந்து ரட்சிக்க கூடாதா? கஜேந்திர மோட்சத்துல சொல்ற கஜேந்திராழ்வார் வந்து ஆதி மூலமே அப்படின்னு பகவான் சரணாகதி பண்ணும்பொழுது ஏன் இத்தனை தேவதைகள் இருக்காளே? ஒவ்வொருத்தரும் கேட்கிறாளாம், இந்திராணி கேட்கறா இந்திரனை பார்த்து அப்பேற்பட்ட அந்த யானை கத்துறதே போய் ரட்சிக்க கூடாதா அப்படின்னு. அப்ப இந்திரன் சொல்றானா அவர் என்ன கூப்பிடல அப்படின்னு, சிவபெருமானும் என்ன கூப்பிடல அப்படின்னா பிரம்மா ஐயோ நான் கிடையவே கிடையாது என்ன கூப்பிடல, ஏன்னா ஆதி மூலம் இது எல்லாத்துக்கும் மூலம். அப்ப என்ன படைத்தவன் ஒருத்தர் இருக்கானே, சகலத்தையும் படைத்தவன் அப்படின்னா பிரம்மாவையே படைத்தவன் ஒருத்தர் இருக்கான் அவன்தான் அப்படின்னு இவாள் நானா நீயா யார கூப்பிட்டான்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுதே அந்த கருடன் மேல அவர் ரக்கறக்குன்னு அந்த இடத்துல வந்து சப்தம் கேட்கதான் பார்த்தா அவர் ஆச்சரியமா வேகத்துல அந்த க்ஷணமே அங்க போறார். அது சொல்லும் பொழுது கூட பாகவதத்துல என்னன்னா வெங்கடாத்ரி கவி சொல்லும்பொழுது என்ன சொல்றாரு, கருடனுடைய வேகமே பெருமாளுக்கு பத்தலையா, இன்னும் சீக்கிரம் போய் அந்த கஜேந்திரனை ரட்சிக்கணும் அப்படின்னு இவர் என்ன பண்ணாராம், கருடனை பிடிச்சு இழுத்துட்டு போறாராம். சில வாகனங்கள் இருக்கு, நம்ம சைக்கிள்ல போகும்போதே சில இடத்துல மேடு வந்துருச்சுங்களா, அந்த வேகத்துல நம்மளால ஓட்ட முடியாது, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இறங்கி சைக்கிளை தூக்கின்னு எடுத்து போயிடுவோம். அந்த மாதிரி பகவானுடைய வேகம், கருடனுடைய வேகம் இல்லைன்னு கிடையாது, கருடனுடைய பிரபாவம் அவரே வேதாத்மா. இருந்தாலும் பகவான் அப்படின்னு வரும்பொழுது அந்த இடத்துல அந்த பக்த சம்ரட்சணத்தை காட்டுறதுக்காக கருடனையும் பிடிச்சு அவரே ஆசிண்டு அவ்வளவு வேகமாக போறேர் அப்படின். அதனால அவர் பண்ற மாதிரி யாருமே கிடையாது இல்லையா, அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் தாயாரும் இருக்கிறதுனால தானே. ஆத்துல மாமி அனுகூலமா இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி தாயாரும் பெருமாளுமாக சேர்ந்துதான் இப்ப ஏற்பட்ட இது, இதனாலதான் அந்த தாயாரும் இருக்கிறதுனாலதான் பெருமாளால இவ்வளவு விஹாரம் பண்ண முடிஞ்சு அந்தந்த க்ஷணத்துல அந்தந்த இடத்துல போய் பக்த லட்சணம் பண்ண முடியறதுன்னா தாயார் இங்கேருந்து கிளம்பும் அப்படின்னு சொல்றதுனால தானே. அதனால எஸ்எஸ்ஐயா விசேஷாகனு விசேஷமாக எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றா அப்படின்னு. இப்ப இங்க வந்து துவந்தம் அப்படின்றது தான் நமக்கு முக்கியம். இதுல வந்து வேதம் சொல்றது இல்லையா, ச ஏகான்னு ஒரே ஒரு பரபிரம்மம் அப்படின்னு சொல்றது. அப்ப ஒரே ஒரு பரபிரம்மம்னா அப்ப சில பேர் என்ன நினைச்சுக்கிறா, அப்ப பெருமாள் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சுக்கிறா. அப்படி கிடையாது, பெருமாளும் தாயாரும் தான் அப்படின்னா, அப்ப பெருமாளும் தாயார்னா ரெண்டு பேர் ஆயிடுறாளேன்னா இவா ரெண்டு பேர் கிடையாது, துவந்துவம் அப்படின்னு இவாளுக்கு எல்லாம் ரெண்டு பேருக்கும் ஏக லட்சியமாக இருக்கிறதுனால ஒரே ஒரு லட்சியம் பக்தர்களை ரட்சணம் பண்ணணும், குழந்தைகளை ரட்சணம் பண்ணணும். தாயார் என்ன நினைக்கிறாளோ அதுதான் பகவானும் நினைக்கிறார், பகவான் என்ன நினைக்கிறாளோ அதுதான் தாயாரும் நினைக்கிறார். எந்த காலத்துக்கும் எந்த காரணத்துக்கும் எந்த க்ஷணமும் அவளுடைய மனசு வெவ்வேறு இதுவாக மாறாதது. லீலைகளாக கதைகள்ல வரலாமே தவிர அவ ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தர் ஒருத்தருக்கு அப்படிதான் இருக்கான்றதுனால இது துவந்தம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மனுஷாலால் அப்படி யாராலையும் இருக்கக்கூடாது. என்னதான் ரெண்டு பேர் பரஸ்பரம் ஸ்நேகத்துவம் இருந்தா கூட ஏதாவது ஒரு விஷயத்திலாவது நம்மளுக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்கும். அதனால இந்த இடத்த துவந்தம் அப்படின்றத எடுத்து சொல்லி, அதனால வேதம் ரெண்டு பேரும் ஒரே இதுதான் இருக்கிறதுனால இவா ஏகா அப்படின்னு சொல்றது அப்படின்றத சுவாமி தேசிகன் நீங்க ஆச்சரியமாக எடுத்துக்காட்டுரு. அதனாலதான் நம்ம பார்த்தோம், தாயாருக்கு இன்னும் ஒரு படி வசதி என்ன அப்படின்னா புருஷகாரம் பண்றான்றதுனால, ஸ்ரீ ராமகோஷ்டியிலும் ஆகாது நமக்கு பிராட்டி திருவடியே தஞ்சம் அப்படின்னு அபயப்பிரதான சாரத்துல சுவாமி தேசிகன் எடுத்துக்காட்டு. அப்படின்னா ராமகோஷ்டியில கூட ஆகாது அப்படின்னா பகவான் என்ன சொல்ற, சகதேவ பிரபண அந்த பிரபத்தியார் சரணாகத்தின்னு பண்ணிடு, பண்ணிட்டேன்னா அவளை நான் ரட்சிப்பேன்ங்கிற விபீஷண சரணாகதி. எல்லாரும் விபீஷணன் சரணாகதி பண்ணி எல்லாரும் சொல்றா கூடாது, விபீஷணன் வந்து சத்ரு பக்கத்துல இருந்து வந்திருக்கான்னு சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்லச்ச கூட அவர் என்ன சொல்றாரு, இல்ல சரணம் அப்படின்னு ஒருத்தன் வந்துட்டான்னா நான் அவனை ரட்சிச்சுதான் ஆவேன், அதனால எனக்கு எந்த ஹானி வந்தாலும் பரவாயில்லை அப்படிங்க. அப்ப கூட என்ன சொல்றார் சுவாமி தேசிகன், சரணம்னு சொன்னாதானே அவர் ரட்சிப்பார். ஆனா இங்க தாயாரோ காக்காசுர எனக்கு சரணாகதி எப்படி பண்ணணும்னு தெரியல, அவன் வந்து கீழே விழுந்தான், ஆனாலும் அதை சரணாகதியா ஏத்துக்கோங்க, பாரு வந்து விழுந்திருக்கானே அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி த்ரிஜட்ட சரணாகதி அப்படின்னு வருது, அது வந்து என்னன்னா ராட்சசிகள்லாம் அங்க இம்சை பண்றா இல்லையா, அங்க வந்து ராவணன் சொல்லி ராஜ ராட்சசிகளை வச்சிருக்கான் மனச மாத்து அப்படின்னு, ராவணன் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு ஒரே இம்சை பண்றா சில ராட்சசிகள்லாம். அதை ஹனுமார் நேரடியாகவே அசோக வனத்துல மரத்து மேல இருந்து பார்த்திருக்காரு. இப்ப ராவண யுத்தம் முடிஞ்ச உடனே சீதாதேவி ஆசிண்டுவான்னு ஹனுமார் அனுப்பும் போது பக்கத்துல இந்த நாலு ராட்சசிகள் இருக்கு, அவளுக்குதான் தெரிஞ்சிருக்கு ராமரை வந்து ராமர் வந்து ராவணனை வதம் பண்ணிட்டேர் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அவளுக்கு பயம், ஏன்னா ராவணன் போல மகாராட்சசனே கீழே விழுந்துட்டான்னா நம்மளுக்கு அவா ராவணனை தான் அவ பல பராக்கிரமன்னு நினைச்சிருந்தா, அவளுக்கு ராவணனை தவிர வேற யாரும் தெரியாது, அவரையே ஒருத்தர் வந்து சாய்ச்சிட்டேர் அப்படின்றது இந்த கஷணம் இத்தனை வருஷம் அவ பார்த்ததே இல்லை, அவன் முன்னாடி நிக்க கூட முடியாது. அப்ப இவ என்ன பண்றதுன்னு அவ பயந்துட்டே இருந்தா. அது மாதிரி வந்தேர் இவாள்லாம் உண்மை எவ்வளவு விம்சம் பண்ணிருப்பா அப்படின்னு சீதாதேவி பார்த்து சொல்றேன், இவாளெல்லாம் இந்த கஷணமே இவாளை வந்து எல்லாரையும் அடிச்சுட்டமான்னு கேட்கிறேன். ஆனா தாயார் என்ன சொல்றான்னா வேண்டாம் அப்படின்றா. அவ அப்பயாவது சரணாகதி பண்றாளா, ஐயோ என்ன மன்னிச்சிடும் அப்படின்னா அவளுக்கு அந்த மன்னிப்புன்றது தெரியாது, அவளுக்கு மன்னிப்பு அப்படின்னு கேட்கிற ஒரு விஷயமே தெரியாததுனால பாவம்பா அவ என்ன பண்ணுவா, அவ ராஜாவுக்கு நியாயமாக இருந்தா, ராவணன் சொல்றான்னு பண்ணாலே தவிர இவாளுக்கு என்ன தர்மம் அதர்மம் தெரியும், மனுஷியானா அவனுக்கு தர்மம் அதர்மம் தெரிஞ்சு ஒரு தெரிஞ்சே ஒருத்தன் தப்பு பண்ணான்னா அவனுக்கு தண்டனை கொடுக்கணும், அவளுடைய சுவாவம் அப்படி இருக்கு. ஒரு மிருகம் வந்து சிம்மம் வந்து காட்டு மிருகத்தை பசியில சாப்பிட்டுருக்குன்னா அது அதர்மம்னு சொல்ல முடியாது, அது அதனுடைய நியத்தி. இப்ப ராட்சசர்களுக்கு ஒரு நியத்தி இருக்கு, அவ என்ன பண்ணுவா பாவம், நம்ம தானே மன்னிக்கணும், நமக்கு தானே இந்த தர்மங்கள்லாம் தெரிஞ்சிருக்கே, அப்ப நம்மளே அதே தப்பு பண்ணா என்ன அப்படின்னு கேட்கிறான்னா, அப்ப தாயார் பார்த்தோன்னா பகவான் கூட சரணாகதி பண்ணாதான், இதை வந்து பராசரப்பட்டு சொல்றாரு, உம்ம கோஷ்டியில ராமர் கோஷ்டியில சரணாகதி தான் பண்ணணும், தாயார் கோஷ்டியில அது கூட அவசியம் இல்லை, வந்து கைகூப்பினாலே போறோம் அப்படின்ற அதேதான் எடுக்கிறேர், ராமர் கோஷ்டியிலும் ஆகாத நமக்கு அப்படின்னு தன்னை ஒரு காக்காசுரன் போல பாவிச்சு அப்பேற்பட்ட பாவங்கள் பண்ணியிருக்கோமே, ஆனா தாயார் இருக்கிற ஒரே காரணத்தினாலதான் நமக்கு இப்ப ஏற்பட்ட தஞ்சம் அடையிறோம் அப்படின்னு இப்படி இருக்கா அப்படின்னு பரஸ்பரமா ஒன்னா இருந்து அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உபாயம் உபாய சமயத்துல சரணாகதி பண்ற சமயத்துல பெருமாளுக்கு பண்ணணுமா தாயாருக்கு பண்ணணுமான்னு யாராவது கேட்டா ரெண்டு பேருக்கும் சேர்த்தேதான் பண்ணணும். அதனாலதான் கத்தியத்ரயம் அப்படின்னு ஸ்ரீ பாஷ்யக்காரர் பண்ணும் பொழுது மத்த ஊர்லயாவது தாயாரும் பெருமாளுமாக சேர்ந்து நிறைய நாள் சேவிக்கலாம், ஸ்ரீரங்கத்துல தாயார் பெரிய பிராட்டியும் பெருமாளும் வருஷத்துக்கு ஒரே நாள் தான் பங்குனி உத்தரத்துல தான் பெருமாள் தாயார் சன்னதிக்கு எழுதி ரெண்டு பேரும் சேர்ந்து திருமஞ்சனமாய் சேவை சாதிப்பா பக்தர்களுக்கு. அன்னைக்கு வந்து அவர் கத்தியத்திரயம் பண்ணி சரணாகதி பண்றாரு அப்படின்னா, அப்ப அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உபாயம் நம்ம எப்ப சரணாகதி பண்ணும் பொழுது பெருமாளும் தாயாருக்கும் சேர்த்தே தான் பண்ணணும், முதல்ல தாயார்கிட்ட சொல்லணும் அந்த சரணாகதின்றது வந்து, அது அந்த சரணாகதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெருமாள் தாயார் ரெண்டு பேர்கிட்டையும் சேர்த்து சரணாகதி பண்ணணும். முதல்ல பண்ற சரணாகதி புருஷக்கார சரணாகதி, இந்த மாதிரி நான் சரணாகதி பண்ண போறேன் பகவானுக்கு நீர் தான் எடுத்துக் கொடுக்கணும்னு முதல்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேர்கிட்ட சேர்ந்து என்ன இந்த ஆத்மா உம்முடையதுன்னு சரணாகதி பண்ணணும் அப்படின்னு. அதனால உபாய நிலையில யாருக்கு அப்படின்றதுக்கு சந்தேகமே வேண்டாம் அப்படின்றதுக்காக இந்த ஆறாவது ஸ்லோகம், உத்தேசத்துவம் ஜரணி பஜதோ ருஜிதோபாதிகந்தம் பிரத்யக்ரூபே ஹவிஷயுவயோ ஏகசேஷித்வயோகாத் பத்மே பத்யஸ்தவச நிகமை நித்யமன்விஷ்ய மகானோ நாவச்சேதம் பஜதி மகிமா நர்த்தயன் மானசம் நக அப்படின்னு. யாருக்கு நம்ம சரணாகதி பண்ணணும் அப்படின்னா சர்வ சுவாமி யாருக்கு சேஷத்துவம் இருக்கோ அவருக்கு சரணாகதி பண்ணணும். இப்ப சேஷத்துவம் அப்படின்னு சொல்றா எல்லாருமே தஞ்சயம் அடையிறது, கைங்கரியம் பண்ணக்கூடியது எல்லாரும் சேஷன். அப்ப பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் அப்படின்னு பிரம்மால இருந்து ஆரம்பிச்சு இந்த புழு பூச்சி வரைக்கும் எல்லாருக்கும் சர்வ சுவாமியாக இருக்கிறவன் சாக்ஷாத் பகவான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ அவன் நம்பெல்லாம் சேஷன், அவர் சேஷி. அப்போ ஒரே சேஷி தானே இருக்க முடியும். அப்ப அப்ப வந்து என்னன்னா எல்லாரும் சேஷி அப்படின்னா, அப்ப தாயார் பெருமாளுக்குள்ள யாரு அதிகம், யாருக்கு யாரு சேஷி யாரு சேஷன் அப்படின்னு சந்தேகமே வேண்டாம். அவ ரெண்டு பேருமே தான் சேஷி அப்படின்னு ஒரே சேஷி தான். தாயார் பெருமாளுக்கு கீழேன்றதும் பெருமாள் தாயாருக்கு சேஷி அப்படின்றதும் எதுவுமே கிடையாது. அவ ரெண்டு பேரும் சேர்ந்து சக்கல ஜீவகோட்டிகளுக்கும் சேஷி அப்படின்றதுனால நம்ம எல்லாருக்கும் பிரம்மாதி ஸ்தம்பபரி ஜீவாத்மா அனைத்து பேருக்கும் ஒரே சேஷி யாருன்னா பகவானும் தாயாரும் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்த்து சொல்றேன். அதுதான் அவளுடைய சர்வசேஷித்துவம் அப்படின்னு சொல்றாளே. அப்ப அதுல ஒரு சந்தேகம் வரும், எல்லா சர்வசேஷித்துவம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் சேஷன் அப்படின்னு எடுத்தா அப்ப தாயாருக்கு பெருமாள் சேஷன் இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்ப பெருமாள் தாயாருக்கு சேஷன் இல்லையே அப்படின்னும் சேஷி இல்லையே அப்படின்னும் சொல்ல முடியாது. ஏன்னா சர்வசேஷித்துவம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த சர்வம் அப்படின்றது எல்லாம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் அப்படின்னு அர்த்தம். அந்த ஜீவாத்மாலேயே எல்லாருமே அடங்கிடுறான். அந்த ஜீவ அச்சேத்தன சேத்தன சர்வ சேத்தனா அச்சேத்தன அனைத்தும் அச்சேத்தனா இந்த மரம் செடி கொடி இந்த வந்து ஆத்மாவே இல்லாததுக்கு அதுக்கும் கூட சேர்த்து அது மட்டும் இல்லாத இந்த பிரகிருதி லோகத்துக்கும் அதுல இருக்கிற நம்மள போல மனுஷர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் தேவர்களுக்கும் அது மட்டும் இல்ல நித்திய சூரியர்களுக்கும் அப்புறம் நம்மள மாதிரி மோட்சம் அடைஞ்சவாளுக்கும் முக்தாத்மா அப்படின்னு நம்மள மாதிரி இல்ல நம்ம கர்மவசம் இன்னும் இருக்கும் சரணாகதி பண்ணி மோட்சம் அடைஞ்சவா எல்லாருக்கும் அப்போ சேஷியாக இருக்கிறது யாருன்னா அப்ப இங்க சர்வம் அப்படின்னு சொல்றது எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் சர்வ சேத்தனா சேத்தன வஸ்துக்களுக்கும் அர்த்தம். அதனால அவ சர்வசேஷி ஒரே சேஷி, அதனாலதான் துவந்தம் அப்படின்னு இங்க சொல்றோம். அப்போ அதான் சொல்றாரு, அப்ப சரணாகதி பண்ணும்பொழுது ரெண்டு பேருக்கும் சேர்ந்தேதான் பண்ணணும். அப்ப சரணாகதி பண்றதுன்றது சரணாகதியே ஒரு யாகம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். ஒரு யாகத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தேவத்தையை குறிச்சு யாகம் பண்ணுவோம். அந்த தேவத்தைக்கு நம்ம ஹவிசு கொடுப்போம், சில பேர் சம்ஹித்து சில இடத்துல நெய் குத்துறோம், பழங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கிறோம். அப்ப சமர்ப்பிக்கும் பொழுது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அக்னியே ஸ்வாஹா அக்னே இதன்னமமா, இந்திராய ஸ்வாஹா இந்திராய இதன்னமமா அப்படின்னு யாகம் பண்றோம். அப்ப அதுக்கு என்ன குறிக்கிறதுனா இந்திராய ஸ்வாஹானா இது இந்திரனுக்கு அப்படின்னு ஹவிச நம்ம சமர்ப்பிக்கிறோம். அப்புறம் இந்திராய இதன்னமமா அப்படின்னா இனிமேல் இது என்னுடையதே கிடையாது அப்படின்னு, இந்த ஹவிச நான் இந்திரனுக்கு தரேன், அது இனிமேல் என்னுடையதே கிடையாது இது அவருக்கே அப்படின்னு சொல்றோம். அதுதான் இந்திராய இதன்னமமா அப்படின்னு மம்மமா, இனிமேல் இந்த இது கிடையாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு யாகம் தான் இந்த சரணாகதி. அந்த சரணாகதி பண்ணும்பொழுது இப்ப யாரை குறிச்சு சரணாகதி பண்ணணும், தாயாரும் பெருமாளும் சேர்த்துதான். அப்ப எதை நம்ம வந்து ஹவிசாக கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஆத்மாவையே சமர்ப்பிக்கிறோம். அதனால பிரத்யக் குரூப்பே ஹவிஷி யுவையோர் ஏகசேஷி துவயோகாத் அப்படின்னு, ஏகசேஷி யாரு கொடுக்கணும், யாருக்கு உடையவனோ அவனுக்கு தான் கொடுக்கணும். அப்போ இந்த இந்த எல்லாருக்கும் அந்த சேஷியாக இருக்கிற ஒரே சேஷியாக இருக்கிற அந்த பெருமாளும் தாயாருக்கும் எப்படி ஒரு ஹவிஷ நம்ம சமர்ப்பிக்கிறோமோ பிரத்யக் குரூப்பே ஹவிஷி, ஹவிஷு போல நம்மளுடைய ஆத்மா அப்படின்னு, பிரத்யக் அப்படின்னா ஆத்மான்னு அர்த்தம், நம்மளுடைய ஆத்மாவை சமர்ப்பிக்கிறோம். அப்போ பிரத்ய ஹவிஷுவையே ஏகசேஷி துவயோகாத் அப்படிங்கிற இதுல என்ன ஒரு இதுன்னா, நம்ம ஒரு ஹவிச சமர்ப்பிக்கும் பொழுது ஒரு சமித்து அப்படின்னா அதை நம்ம சம்பாதிக்கிறோம், அது நம்மளுடையது, நம்ம வந்து இந்திரனுக்கு தரோம் அப்படின்னு. நம்மளுடையதுன்னு நம்ம வந்து காட்டில் போய் அந்த காலத்துல எல்லாம் போய் யக்ஞாதிகள் பண்ணும்பொழுது காட்டுல போய் அதெல்லாம் சம்பாதிச்சுட்டு வருவா. இந்த காலத்துல வாத்தியார் கொண்டு வரார், வாத்தியார் கொண்டு வந்தாலும் நம்ம அதுக்கான துட்டு கொடுத்துருவோம் இல்லையா, அது நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி தான். அப்ப நம்மளுடைய வஸ்துவை நம்ம வந்து யஜ்யத்துல அந்தந்த தேவதைக்கு நம்ம கொடுக்குறோம். ஆனா இந்த ஆத்மான்றது நம்மளுடையது கிடையாது, இந்த ஆத்மான்றது பகவானுடையது. அப்ப பகவானுடையதே தான் இந்த யஜ்யத்துல நம்ம பகவானுக்கே தரோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தங்கிட்டேந்து நம்ம சுவாமி தேசிகன் அதை அழகா அலங்காரம் சொல்றாரு, ஒரு ராஜா கிட்ட ஒருத்தர் நகையை திருடிந்து போயிட்டான். அந்த நகையை திருடிந்து போயிட்டான் அவன், அந்த ராஜா அவன் சாமான்யமா நினைச்சா திருடிந்து போய் நம்ம ஏதாவது வேற நாட்டுக்கு ஓடி போயிடலான்னு. எந்த தேசத்துல போனாலும் அந்த ராஜாக்கள் இந்த ராஜாக்கு ஃப்ரெண்டு, அவர் சொல்லிட்டாரு யா எங்க இவனை பிடிச்சாலும் கொண்டு வந்துருன்னு. இப்ப அவனுக்கு தெரியும் எங்க போய் மாட்டினாலும் அவனுக்கு பிராணத்துக்கு ஹானின்னு, என்ன பண்றான்னா அங்கே எங்கேயும் ஓடி எங்கேயுமே ஒழிய முடியாம இப்ப என்ன வழினா ஒரே வழி, ராஜா கிட்டயே வந்து எப்படி திரும்பி தந்துடலாமோ என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம இதை தூக்கிட்டே நான் உனக்கே தரேன்னு சொல்ற மாதிரியா. அப்ப என்னன்னா, இந்த ஆத்மா இது என்னுடையது அப்படின்னு இத்தனால நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நான் நான் அப்படின்ற அந்த அகங்காரத்துல இருந்தோம். நம்ம அங்க ஹவிச நம்ம சமர்ப்பிக்கிறோம்னா அது நம்மளுடையது, நம்ம வந்து இந்தனுக்கு கொடுக்கிறோம். ஆனா இந்த ஆத்மானது பகவானுடையது, அந்த பகவானுக்கே நம்ம திருப்பி தரோம் அப்படின்னா அவரது அவர்கிட்டே திரும்பிதான் திரும்பி தரோம். ஆனால என்னன்னா, இத்தனை நாளா அப்ப திருப்பி தரச்ச என்னுடையது எடுத்துக்கோன்னு சொல்ல முடியாது. என்னன்னா, இத்தனை நாளா எந்துன்னு நினைச்சிருந்தேனே, ஆனா இது உம்முடைய திருவடியில இருக்க வேண்டியது அப்படின்றது எனக்கு புரியல, இப்ப புரிஞ்சுது ஆச்சாரியன் அனுகிரகத்தினால அப்படின்னு நம்ம சமர்ப்பிக்கணும். அதனாலதான் ஞாசதசகத்திலையும் அகம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண பலம் ததா நமம எது கிடையாது, நமம ஸ்ரீபதே ரேவே அப்படின்னு யாரு கொடுக்கறான்னா, ஸ்ரீபதி ரெண்டு பேரும் தாயாரும் பெருமாளுக்கா, நம்ம ஸ்ரீபதே ரேவே ஆத்மானம் யக்ஷபேதுதானம் நன்னுடைய ஆத்மாவை சமர்ப்பிக்கிறேன் பகவானுக்கு அப்படின்றதுதான் ஆரம்பமே ஞாசதசகத்துல. அப்படி பிரத்யக்ரூபே ஹவிஷிவயோர் ஏகசேஷி துவயோகாத் அப்படின்னு, பத்மே பத்யஸ்தவசனிகமை நித்தியமன்விஷ்யமானோ அப்படின்னு, பத்மே அப்படின்னு பத்மா பத்மா அப்படின்னு தாயாருக்கு ஒரு திருநாமம் இல்லையா, தாயார குறிச்சு பத்மே பத்யுஸ்தவச்ச உமக்கும் உம் பதிக்கும், பத்யுஸ்தவச்ச அப்படின்னா பத்தினா உமக்கும் உம்முடைய பதிக்கும், நிகம அப்படின்னா மகிமை. அந்த கொடுக்கற இடத்துல அவ்வளவு சந்தோஷம், ஏன்னா உங்களுடைய மகிமை அப்பேற்பட்டது. நிகமை நித்தியமன்விஷ்யமானோ அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கொடுத்த உடனே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நமக்கு ஒரு ஆ இருக்கு, அதுக்கு ஒரு உதாரணமே சுவாமி நாவல்பாக்க சுவாமி சாதிக்கும் போது சொன்னார். தேவநாதன் சன்னதியில வந்து திருவஹீந்திரபுரத்துல ஒரு நல்ல வேத பாராயணர் ஒருத்தர் இருந்தார். ரொம்ப நாள் பகவானுக்கு வேத பாராயணம் பண்ணிட்டு அங்கேயே கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். ஆனா அவர் அவளுக்கு ஒரு கஷ்டம், அந்த ஊரை விட்டு போகணும் அப்படின்னு. அவ கிரகத்தை வேற வழி இல்ல, வித்துட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு வித்துட்டு அவ போயிட்டான். வித்துட்டு ஒருத்தர்கிட்ட வித்துட்டு போயிட்டான். இன்னொருத்தர் வாங்கிட்டவர் என்ன பண்ணிருன்னா, நிறைய பேரை கூட்டு வேத பாட்டசாலையாக ஆக்கிட்டாரான். அங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் ஒரு 20-30 பேர் பாடசாலை வச்சு நல்ல வேதாத்தியனம் பண்ண வச்சு அந்த பசங்கள்லாம் வந்து கோவில்ல கைங்கரியம் முடித்தான். அவர் ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி ஊருக்கு வந்து பாத்தேராம். சரி கொடுத்தான் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம்னு வந்தாருன்னா அவ்வளவு சந்தோஷமா, ஏன்னா இத்தனை நாள் அவருக்கு ஒரே கவலை, பூர்வீகமான சொத்தாச்சே நம்ம யாருக்கோ கொடுத்துட்டோமே அப்படின்ற ஒரு கவலை இருந்தது. ஆனா இன்னைக்கு பார்த்தா இத்தனை குட்டி பசங்களோட வேத பாடசாலை, அத்தனை பேர் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணதை பார்த்து, நான் இருந்தா கூட நான் ஒருத்தன் தான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிருக்க முடியும். நான் ஒருத்தர் கொடுத்து அவர் என்ன பண்ணாருன்னா, இன்னைக்கு 20-30 பசங்க கைங்கரியம் பண்றதுன்னா அப்ப நான் கொடுத்த இடம் ரொம்ப ஆச்சரியமான இடம் தான் அப்படின்னு பெருமாள்கிட்டயே போய் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த ஆத்மாவை நம்ம கொடுத்துட்டோமே அப்படின்னும், இவாளுக்கா நம்ம கொடுத்தோம் அப்படின்ற கவலையே நமக்கு வேண்டாம். அதனால ஏன்னா இவாளுடைய மகிமை வேதத்தை சொல்றதுல பெருமாள் தாயாருடைய மகிமையை பார்த்தா, இப்பேற்பட்ட நிலையும் நமக்காகத்தானே பண்றேர், அப்பேற்பட்டவாளுக்கு சமர்ப்பிச்ச உடனே நம்மளுக்கு ஒரு எவ்வளவு சந்தோஷம்னா அப்பா அப்படின்னு, ஒரு நல்லவாளுக்கு நம்ம சமர்ப்பிக்கும் பொழுதுதான் அந்த சந்தோஷம் நமக்கு வரும் இல்லையா. ஒரு நல்லவனுக்கு ஒரு பைசா கொடுத்தா ஆஹா நல்லது, நம்ம நல்லது பண்ணோம் அப்படின்னு நமக்கு தோணும். யாரோ ஒருத்தங்கிட்ட கொடுத்தா அவன் அந்த துட்டை சரியா உபயோகிக்கலன்னா இவங்கிட்டயா கொடுத்தோம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த எண்ணமே தேவையில்லை. அப்பேற்பட்ட இந்த சரணாகதிக்கு அந்த தப்பான எண்ணம் தேவையில்லை. நாவச்சேதம் பஜதி மகிமா நர்த்தயன் மானசம் நகான்னு அவ்வளோ இருக்கு. அப்பேற்பட்ட மகிமைகள் பகவானுடைய குணங்கள் அப்பேற்பட்டது இருக்கிறதுனால வேதத்திலேயே வேதத்தினாலேயே சொல்ல முடியல. வேதம் என்ன சொல்றதுக்கு, அது இன்னும் டெய்லி பகவான சொல்லிகிட்டேதான் இருக்கு. அனந்தாவை வேதா அப்படின்னு சொல்லும்பொழுது அனந்தமாக இருக்கு வேதம். நமக்கு கிடைச்ச வேதங்கள் அப்படின்றதே ரொம்ப கம்மி. இன்னும் சில வேதங்கள் எல்லாம் சூரிய மண்டலத்துல இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் பிரம்மலோகத்துல இன்னும் எவ்வளவு இருக்கோ அதெல்லாமே வேதத்தை நித்தியமாக பகவான் இன்னும் சொல்லி முடிக்கவே இல்லை. அப்ப சொல்லி முடிக்காத வேதமே சொல்லி முடிக்கல. வேதத்துக்கே பகவானுடைய பூர்த்தி குணங்கள் தெரியல. அதுல நமக்கு கிடைச்ச வேதங்களால, அதுவும் நமக்கு புரிஞ்ச ஞானத்தினால, நமக்கு புரிஞ்ச ஒரு 2-3 விஷயத்தை வச்சே நம்ம பகவானுடைய பெருமையை தெரிஞ்சு நம்ம ஆத்மாவை சமர்ப்பிக்கிறோம்னா, அப்ப உண்மையா அத்தனையும் தெரிஞ்சவா நித்திய சூரியர்கள் போல இருக்கிறவான்னா அவ இன்னும் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அதனால எங்களுக்கு அந்த அப்பேற்பட்ட கவலையே இல்லை. அதனால மகிமா நர்த்தயன் மானசம் நகா, இந்த பரநியாசம் பண்ண உடனே என்னன்னா, பர சமர்ப்பணம் நம்மளுடைய பரத்தை பகவானுக்கு கொடுத்தவங்க நமக்கு இனிமேல் சந்தோஷம் தான். அதனால மனசு வந்து அவ்வளவு நர்த்தனம் ஆடுறதா, நர்த்தையன் மானசம் நான் அப்பேற்பட்ட சந்தோஷம் இப்பேற்பட்ட பெருமாளுக்கு கொடுத்தோமே அப்படின்னு தாயாரும் பிராட்டிக்கும் நம்ம கொடுத்தோம் அப்படின்றது தான் இந்த உபாய தசையை சொல்றேன். ஒரு உபாயம் சரணாகதி பண்ணவன் அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு அந்த ஆச்சாரியன் நமக்கு வந்து, நம்ம வந்து ஆச்சாரியின் மூலமாக சரணாகதி பண்றோம். அந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு நம்ம பண்ண அவனா ஆச்சாரியருக்கு இவ்வளவு விஷயம் ஆச்சாரியருக்கு தெரியறதுனால அவர் நமக்கு பண்ணி கொடுத்தாரு. ஆனா அதை நினைச்சா நமக்கு அன்னைக்கு வந்து அந்த ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லி, இனிமேது நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை. கொடுத்தவனும் அப்பேற்பட்டவனாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மாவை நம்ம சமர்ப்பிக்கிறோம். எப்படி ஒரு யாகம் பண்றோமோ இந்த சரணாகதின்றதும் ஒரு யாகம்தான். ஆனா இதை பெரியவா எடுத்து சொல்லுவா, யாகத்துக்கு பல நியமனம் இருக்கு. தீர்த்தம் ஆடிட்டு தான் வரணும், கார்த்தால தான் பண்ணணும், இந்த சமயம்தான் பண்ணணும், இந்த இந்த திரவியங்கள் தான் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு யாகாதிகளுக்கு பல விஷயம் இருக்கு. நம்ம எல்லாம் லௌகீகமாலாம் எடுத்து எதேதோ தொட்டுட்டு எல்லாம் அதை பண்ணக்கூடாது, கை அலமிண்டு அது எல்லா விஷயமும் அவ்வளவு இருக்கு. ஆனா சரணாகதிக்குன்னா ஒருத்தனுக்கு ராத்திரி கூட பண்ணலாம் சரணாகதிய, குளிச்சுட்டு தான் பண்ணணும்னு அப்படி கிடையாது. சாப்பிட்டுட்டேனே பரவாயில்ல பண்ணலாமா, சாப்பிடாம வரணும்னு ஆச்சாரியர் சொல்லுவா, அது நியாயம். முடிஞ்ச வரைக்கும் அதை கடைபிடிக்கிறமே தவிர, ஆனா சாப்பிட்டு வந்தா கூட பகவான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், சரணாகதி ஏற்றுப்பார். அந்த சரணாகதின்றது அப்படி எப்ப வேணா பண்ணலாம், ஆச்சாரியன் அவருடைய அனுகிரகம் இருந்தா போதும். அதுவும் சில பேர்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவா இருந்தா சொல்லலாம், உடம்பு எல்லாம் சரியில்லைன்னா ராத்திரியோட ராத்திரியா ஆச்சாரியருக்கு எப்படியாவது தெரிவிச்சிரு அப்படின்னு தெரிவிச்சேன்னா, அவர் அங்கிருந்தே பக்கத்துல இருந்து அந்த சிஷியன் பக்கத்துல இருக்கணும்னு கூட கஷ்டம் இல்ல. அவர் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஹாஸ்பிட்டல் இருக்கேன், இது வரைக்கும் சரணாகதி பண்ணிக்கலையாம் அப்படின்னு ஆச்சாரியருக்கு தெரிவிச்சாலே போறோம். இந்த ஆச்சாரியர் அவளுடைய பெருமாளுக்கு சொல்லி அவர் சரணாகதி பண்ணி வச்சிருக்கார். அப்பேற்பட்ட அந்த சரணாகதி அப்பேற்பட்ட வசதி. அந்த உபாயத்திலும் ஆச்சாரியர் யாருக்கு சரணாகதி பண்றேன்னா, நம்ம சம்பிரதாயத்துல பெருமாளும் தாயாருக்கும் சேர்த்தியே தான் அப்படின்னு அந்த பண்ணும் பொழுது அவளுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் அங்க எடுத்து அப்ப இந்த இடத்துல சொல்றேன். அதனால இதுல திரவியம் என்ன, எல்லா யாகத்துக்குமே ஒரு திரவியம் இருக்கணும், ஒரு தேவத்தை இருக்கணும். தேவத்தை யாருன்னா இங்க ரெண்டு பேருமே சேர்ந்துதான், தாயாரும் பெருமாளும். திரவியம் எது அப்படின்னா நம்மளுடைய ஆத்மாவையே நம்ம சமர்ப்பிக்கிறோம் அப்படின்றது இங்க முக்கியமாக எடுத்து இந்த உபாயத்துவத்தை இங்க எடுத்து சொல்றேன். முதல்ல சொன்ன சரணாகத்தின்னு முதல் ஸ்லோகத்துல சொன்னது புருஷக்கார சரணாகதி. ஏன்னா நம்ம இதுக்கு உதாரணம் அன்னைக்கே சொன்னேன்னு நினைக்கிறேன், அம்மா கிட்ட நம்ம வந்து ஒரு சைக்கிள் வேணும்னு கேட்கும் போது கூட முதல்ல அம்மா கிட்ட சொல்லி வச்சிருவோம், அம்மா எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுமா அப்பா கிட்ட சொல்லிடுமா அப்படின்னு, அது புருஷக்கார சரணாகதி. ரெண்டாவது அம்மா அப்பாவும் சேர்ந்து இருக்கும்போது, அம்மா கிட்ட தான் சொல்லிட்டோமே அப்படின்னு அப்பா கிட்ட தனியா போனா திட்டுவாளோ என்ன ஒண்ணு, அம்மா அப்பாவும் சேர்ந்து இருக்கும்போது சொல்லச்ச. அப்பா வந்து என்னடா இப்போ உனக்கு இன்னும் இன்னும் எக்ஸாமே சரியா படிக்கல, நான் அடுத்த வருஷம் நான் வாங்கி கொடுக்குறேன்னு வச்சு கூட, அம்மா பரவாயில்ல அவன் நல்லா படிச்சிருவான் அதுக்காக இப்ப வாங்கி கொடுங்க அப்படின்னு எப்படி சொல்றாளோ, அதனால பெருமாளும் தாயாருமா இருக்கும்போதுதான் சரணாகதி. முன்ன தாயாருக்கு மட்டும் சொல்லிட்டு வந்துடும், ஏன்னா சொல்லாம வந்தாலும் தாயார் அந்த கணத்துல நமக்கு தெரியாது இல்லையா எதுக்கு வராங்க. அதனால ஒரு இது ஒரு பிளான் அப்படின்றதுதான் இந்த சரணாகதியோட எக்ஸிகூஷன் அப்படின்றது அந்த காலத்துல இருந்தே அப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு ஆச்சரியமாக இந்த இடத்துல சொல்றேன். இதுக்கு ஒரு உதாரணமும் சொல்றேன். இன்னொன்னு ஒரு என்னன்னா, ஒரு சமைத்த சமர்ப்பிச்சா யாருக்கு அப்படின்னு கேட்போம். இப்போ நம்ம ஒரு பழத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னா, இப்ப பெருமாளும் தாயாருக்குமாக ஆத்மாவை சமர்ப்பிக்கிறோம்னா இப்ப இது யாருக்கு, அப்ப இவா பாதி அவா பாதி எடுத்துப்பாளா அப்படின்னா அதுக்கு சந்தேகம் வேண்டாம் அப்படின்னு கேக்குறது அடியன். அப்ப வந்து ரெண்டு பெருமாளுக்கும் தாயாருக்கும் சேர்ந்தா அப்ப பாதி பாதி போகுமா அப்படின்ற சந்தேகமே வேண்டாம். அதுக்கு ஒரு யக்ஞாகத்தையும் சுவாமி தேசிகன் ஒரு இடத்துல இந்த இடத்துல இல்ல வேற சாஸ்திரத்துல உதாரணம் சொல்லும் பொழுது அக்னிர் விஷ்ணு அப்படின்னு அக்னேய விஷ்ணு யாகம் அப்படின்னு இருக்கு. ஏன்னா தேவதைகளிலே சிறந்தவர் விஷ்ணு, கடைசியா இருக்கிறவர் அக்னி. அப்ப இவா ரெண்டு பேருக்கு சேர்த்து யாகம்னா அப்ப அனைத்து பேருக்கும் சேர்த்து பண்ண மாதிரி அங்க வந்து அக்னியே விஷ்ணு சுவாகா அப்படின்னு தான் அங்க வந்து சமைத்த கொடுப்பா. அப்ப அக்னிக்கா விஷ்ணுவுக்கா அப்படின்னா அது ரெண்டு பேருக்கும் சேர்த்தேதான் அப்படின்ற மாதிரிதான் இங்கேயும் பெருமாள் தாயாருக்கும் சேர்த்தேதான் இந்த ஒரு இது. இதுல பாதி பாதி எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கு இது நம்ம ஒண்ணும் ஆத்மான்றது ஒரு வஸ்து கிடையாது. ஒரு பழத்தை கொடுத்தா ரெண்டு பேரும் பாதி பாதி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு நம்ம வந்து குழந்தை மாதிரி தானே. அம்மா அப்பாவானா சொல்லச்சு நம்ம சொல்றோம், நம்ம அம்மா செல்லமா அம்மா அப்பா செல்லமானு. இது யாருடைய குழந்தை அப்படின்னா அம்மாவுடைய குழந்தை அப்பாவுடைய குழந்தைன்னு சொல்லுவா, ரெண்டு பேருடைய குழந்தைன்னு சொல்லுவா. அந்த மாதிரி அந்த குழந்தை ரெண்டு பேருக்கும் எப்படி சமமோ அதே போலதான் நம்மளுடைய ஆத்ம சமர்ப்பணம் அவ ரெண்டு பேருக்குமே நம்மளாம் குழந்தை அவன் அம்மா அப்பா கணக்குல இதை எடுத்து அதையும் இங்க சேர்த்து சொல்றேன். அப்பேற்பட்ட இந்த ஆச்சரியமாக சகல போகம். இது மட்டும் இல்ல, நம்ம வந்து சமிதையை கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளோட அன்னைக்கு போயிடுறது அவ்வளவுதான், அதுக்கு திருப்பி உரிமை நமக்கு கிடையாது. இந்த ஆத்மாவை பகவானுக்கு சமர்ப்பிச்சுட்டோம் அப்படின்னா அப்ப இந்த ஆத்மா அவனுடையதா, அதை நம்ம அனுபவிக்க முடியாதானா, அப்படி கிடையாது. பகவான் அத்தனை போகத்தையும் நமக்கு தரான் அப்படின்னா இந்த லோகத்துல நம்மளுடைய பிராணன் இருக்கிற வரைக்கும் நம்ம திருப்பியும் அனுபவிச்சுட்டே தான் இருக்கோம் இல்லையா. பகவான் அப்பேற்பட்டவர், அந்த அந்த ஆத்மா அவருதுன்னு எடுத்திருந்தா கூட அவர் சந்தோஷமா நமக்கு அனுகிரகம் பண்றேன், அதை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். வைகுண்டத்துக்கு போனா கூட அந்த ஆத்மா தான், அந்த ஆத்மாவில புது சரீரத்தை எடுத்துட்டு அப்ராகிருத்த சரீரமும் அழியாத ஒரு சரீரத்தை எடுத்துட்டு பகவானுக்கு நம்ம கைங்கரியம் படுத்திட்டு பகவான் என்னென்னலாம் அனுபவிக்கிறானோ அந்த அத்தனை அனுபவத்தையும் அந்த சந்தோஷத்தையும் நமக்கும் தரான். அதனால அது ஆனந்த லோகம். அந்த பகவானுடைய கைங்கரியம் பண்ணிட்டே நம்மளும் ஆனந்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை சமர்ப்பிச்சிட்டோம். இனிமே நமக்கு இது கிடையாதுன்னா, நமக்கு கிடையாது அப்படின்னா என்னன்னா இதை நாம் ஒப்படைச்சிட்டோம். இனிமேல் எனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லை, இது இனிமேல் நீதான் இதை பார்த்துக்கணும் அப்படின்னு ஒப்படைச்சிட்டோம். ஆனா அவன் சகல போக்கியமாக எப்படி ஒரு ராஜா தன்னுடைய குமாரனுக்கு அத்தனை சகல சௌக்கியத்தையும் தரானோ அதே போலதான் பகவானும் தருகிறது. இதுக்கு அடுத்த ஸ்லோகம் இது வந்து அடுத்தது. இப்ப வந்து பகவானுடைய சிருஷ்டி கிரமத்தை சொல்வது ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். இது வரைக்கும் இந்த மாதிரி எப்பேர் ஆச்சாரியர்களும் பண்ண அத ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். பகவான் சிருஷ்டி பண்றாருன்னா நம்ம ஒரு வீடு கட்டுற மாதிரி கிடையாது, நம்ம செங்கலை ஒண்ணு ஒன்னா வச்சு ஒரு ஒரு வீடு கட்டுறோம். அப்ப இந்த அண்ட கட்டாகங்கள் இந்த சிருஷ்டிகள்லாம் பண்ணும்போது அப்ப பகவான் இதெல்லாம் வச்சு ஒவ்வொன்னாக கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்றாரு அப்படின்னா கஷ்டமே கிடையாது. அதனாலதான் சொல்றது ஒரு லீலையாகவே பண்றது அப்படின்னா ஒரு விளையாட்டாக தான் இந்த சிருஷ்டியை பண்றாரு. விளையாட்டாக பண்றதுன்னா ஒரு சங்கல்பம் தான், ஒரு க்ஷணம் அப்படி சங்கல்பிச்ச இந்த சிருஷ்டி நடக்கணும் அப்படின்னு அவர் சங்கல்பிச்சுட்டாலே இந்த சிருஷ்டி நடந்துடும். இப்ப வந்து பகவான் சிருஷ்டி பண்றா, தாயார் சிருஷ்டி பண்றா அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்தே தான். அப்ப இதுல பாதிப்பாதியா, இவர் கொஞ்ச நாய் அவர் கொஞ்ச நாயா அப்படின்னு கணக்குவானா, பெருமாள் தாயும் இனிமே சிருஷ்டி பண்ணி இந்த குழந்தைகளுக்கு அங்க வாழ்வை கொடுத்து அவளை உத்தாரணம் பண்ணணும் நினைச்சாலே போறோம். அந்த சிருஷ்டி தானா ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் பண்றா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. ஏழாவது ஸ்லோகத்துல பசியந்தீஷு ஸ்ருதிஷு பரிதஹ சூரிபிருத்தே நசார்தம் மத்யே கிருத்ய த்ரிகுண பலகம் நிர்மித ஸ்தானபேதம் விஸ்வாதீச பிரணயனி சதா விப்ரமத்யூத விருத்தௌ பிரம்மே சாத்யா தததி இவையோ ரக்ஷசார பிரச்சாரம் அப்படின்னு பகவானுடைய சிருஷ்டி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்க வேண்டாம், அது ரொம்ப சுலபமாக ஒரு விளையாட்டாகவே பண்ணிடுது. அதனால மத்தியே கிருத்தி அந்த விளையாட்டு எப்படி இருக்கு அப்படின்றத சுவாமி தேசிகன் ஒரு உதாரணமாக ஆச்சரியமாக சொல்றாரு. மத்தியே கிருத்திய திரிகுண பலக்கம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு தாயக்கட்ட விளையாட்டு விளையாடுறான். அந்த மாதிரி சொக்கட்டாம் விளையாட்டு இந்த மாதிரி திரிகுண பலக்கம் அப்படின்னு மூணு குணங்கள் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு ஒரு மூணு கலர், ஒரு சிவப்பு ஒரு வெள்ளை ஒரு கருப்பு கலர். அங்க வந்து நிர்மித ஸ்தான பேதம் ஒவ்வொரு ஸ்தானம் வச்சிருக்கான், இது ஒரு இடம் அது ஒரு இடம். அந்த இடம் என்னன்னா இது பிரம்ம பதவி, இது இந்திர பதவி, இது ருத்ர பதவி, இது வந்து வாயு பதவி அப்படின்னு ஒவ்வொரு பதவி நிறைய ஸ்தான பேதங்கள் இருக்கு. இப்ப இவா தாயக்கட்டை விளையாடணும், இந்த தாயக்கட்டை அப்படின்றது தான் கர்மா, அவாவாளுடைய கர்மா. அப்ப அந்த கர்மா விழும்போது எது விழுதோ அதை நகர்த்தி வைப்பா. இப்ப இவாள் கர்மா தகுந்த மாதிரி நாளைக்கு வேற ஒரு பிரம்மாவை வைப்பா, இல்ல இவரை இந்த தூக்கி இங்கேருந்து இந்திரலோகத்துல வைப்பா. அப்படி மாத்தி மாத்தி தாயாறு பெருமாளுமாக சேர்ந்து விளையாடுற விளையாட்டு தான் இந்த சிருஷ்டி அப்படிங்கிறார். மத்தியே கிருத்திய திரிகுண பலக்கம், திரிகுண அப்படிங்கும் பொழுது என்ன அந்த குணங்கள் அப்படின்னா அந்த மூணு சிவப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் சத்துவ ரஜோ தமோ குணங்கள். சத்வகுணம் ரஜோகுணம் தமோ குணம் இது மூணும் சேர்ந்துதான் இந்த லோகத்துல இருக்கு. அதனாலதான் இந்த பிரகிருதி உண்டாச்சு. அதுல சத்வகுணம் அப்படின்னா நல்ல குணங்கள், அப்புறம் ரஜோகுணம் அப்படின்னா கோபம் அப்பேற்பட்ட குணங்கள், தமோ குணங்கள்லாம் சோம்பேறித்தனம். இது எல்லாருமே எல்லாருக்கும் இருக்கு. எது அதிகமா இருக்கோ அது தகுந்த மாதிரிதான் ஒரு மனுஷன் இருப்பான். இப்ப குளிர்காலத்துல நிறைய தூங்கிட்டு இருப்பான், குளிர் பிரதேசத்துல அவனுக்கு நிறைய ரஜோகுணம் இருக்கு அப்படின்னு, தமோ குணம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். கோபம் அதிகமா வருது அப்படின்னா அது அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவாவாளுடைய சாப்பிடறத பொறுத்தோ இல்ல அவாவாளுடைய சேர்க்கையை பொறுத்தோ ஏதோ ஒரு குணம் அதிகமா இருக்கு. அந்த மாதிரிதான் எல்லா விஷயத்திலுமே, ஜலம் அப்படின்னு எடுத்தாலும் சத்து நல்ல ஜலம் இருக்கு, சில சாப்பிட முடியாதது இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால இப்படி எந்த வஸ்துவிலையுமே பிரகிருதியில இந்த மூணு குணத்தை சேர்ந்ததுதான். ஆனா வைகுண்டம்ன்றது சுத்த சத்துவம், அந்த ரஜோகுணம் தமோ குணமே இருக்காது, சுத்த சத்துவமாக இருக்கும். அதனால எப்பயுமே அந்த நல்ல எண்ணங்கள் தான் இருக்கும். அதனால மத்திய கிருத்தியம் திரிகுண பழக்கம் நிர்மித ஸ்தான பேதம். இப்ப ஒவ்வொரு ஸ்தானங்கள் இருக்கு, அந்த ஸ்தானத்தை அமைச்சு விளையாடுறான். இப்ப விளையாட்டு எப்படின்னா விஸ்வாதீசக அப்படின்னு இந்த லோகத்துக்கு ஈஸ்வரன் விஸ்வாதீசக பிரணயனி அப்படின்னு சொல்லும்போது பிரணயனி அந்த விஸ்வாதீசன் அந்த லோகத்துக்கு ஈஸ்வரனுக்கு காதலியான தாயாரும் பெருமாளும் விஸ்வாதீச பிரணயனி சதா எப்பையும் விப்ரமத்யூத விருத்தவ் அப்படின்னு இதை விளையாட்டாகவே எப்பயுமே இந்த சிருஷ்டிய ரொம்ப விளையாட்டா சர்வசாதாரணமா எந்த கஷ்டமும் இல்லாம இதை நிர்வாகம் பண்ணிட்டு வரா அப்படிங்கிறாரு. அப்ப இதை விளையாடும் பொழுது ஒவ்வொருத்தர் மாத்திரால அவள்லாம் யாரு, இந்த சொக்கட்டா அந்த காய்கள்லாம் யாரு அப்படின்னா பிரம்மே சாத்யா ததத்தி இவையோ ரக்ஷசார பிரச்சாரம் அப்படின்னு பிரம்மே சாத்யா தததி அப்படின்னு பிரம்மா ருத்ரன் இந்திரன் இவாளெல்லாம் ஒவ்வொரு இடத்துல மாத்தி மாத்தி வச்சு அந்தந்த கர்மாக்கள்னால இவா இஷ்டம்னு கிடையாது, அந்தந்த கர்மா யார் புண்ணிய பாபங்கள் அதிகமா பண்றாளோ புண்ணியங்கள் அதிகம் பண்றாளோ அவள் இந்த இடத்துல வைக்கணும், இந்த ஸ்தானத்துல வைக்கணும் அப்படின்னு இந்த சிருஷ்டியை பண்ணிட்டு வராது. இவையோ ரக்ஷசார பிரச்சாரம் அப்படின்னு பிரச்சாரம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல நகர்த்துறது, அந்த பிரச்சாரம் மாத்தி மாத்தி இவாளெல்லாம் மாத்துறது. ஏன்னா பிரம்மம் பிரம்மலோகம் அப்படின்னும் பிரம்மாண்டதோ பதவிதான் அது, நம்மளே அவ்வளவு யாக யஜ்யாகாதிகள் படி தர்மம் பண்ணா நம்மளையும் பிரம்மாவாக வைக்க முடியும். ஏன்னா அது ஒரு பதவி, இந்திரன்றது ஒரு பதவி, அது ஒருத்தர் கிடையாது. இப்ப எல்லா யுகத்திலயும் ஒரே இந்திரன் தான் அப்படின்னா கிடையாது, ஒவ்வொரு யுகத்திலயும் அவ மாறி மாறி தான் இருப்பான். அதனால இவா விளையாடுறான். அவ விளையாட்டுன்னு ஒண்ணு இருந்தா ரெண்டு பேர் கிரிக்கெட் விளையாடுறான்னா அத விளையாட்ட பாக்குறதுக்கு ஒருத்தர் இருக்கணும்ல. இப்ப பாக்குறது யாரு, ரூல்ஸ்னு ஒண்ணு இருக்கும்ல. நம்ம இஷ்டத்துக்கு குழந்தைகள் விளையாடுற மாதிரி விளையாட முடியாது. தாயாரும் பெருமாளும் எதை வந்து ரூல்ஸா வச்சுக்கிறாங்க, பசியந்தி ஸ்ருதிஷு பரிதாக அப்படின்னு அந்த வேதம், அந்த வேதத்துல சிருஷ்டி கிரமம் சொல்லியிருக்கு இல்லையா. ஒவ்வொரு யுகத்துல ஒவ்வொரு இடத்துல மாத்தி மாத்தி எல்லாம் சிருஷ்டி பண்ண மாட்டேன் பகவான். அந்த வேதத்துல சொன்னப்பட்ட மாதிரி ஆகாசா வாயு வாயு அக்னி அக்னி ராபான்னு முதல்ல ஆகாசம் வாயு அக்னி அப்படின்னா அந்த எப்படி அந்த 24 குணங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கோ அந்த குணங்களை அதே கிரமத்துலதான் சிருஷ்டி பண்ணுவார், அதே கிரமத்துலதான் பிரளயமும் உண்டாகும். இதுல எதுவுமே மாத்தி பண்ண மாட்டார். ஆனா அந்த கர்மவசத்தினால ஒவ்வொருத்தரும் மாறுவாளே தவிர அந்த ரூல்ஸ் எதுவுமே மாறாது, ஏன்னா அது வேதத்துல இருக்குது. அப்புறம் அந்த வேதம் தான் அதுக்கு சாட்சி, இவாளுடைய விளையாட்டுக்கு சாட்சியா இருந்தா அந்த வேதம். சுதிஷு பரித்தக சூரிய பிருந்தேன சார்தம் அப்படின்னு ஸ்ரீ வைகுண்டத்துல இருக்கிற நித்திய சூரியகள்லாம் இருக்கா இல்லையா, அவாதான் ஆடியன்ஸ், அவாதான் அவளும் சாட்சி. அவளும் அப்படியே பார்த்துட்டே இருக்காளாம், அவ்வளவு ஆச்சரியமாக பார்த்துட்டு இந்த விளையாட்டை பார்த்துட்டு அவ இதுக்கெல்லாம் பிரமாணமாக சாட்சியாகவும் இருக்கா அப்படி. ஏன்னா ஜீவாத்மான்னு எடுக்கும் பொழுது கர்மவசத்துல இன்னும் இந்த புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படின்னு இந்த லோகத்துல வந்து இருக்கிறவா நம்ம அவள்லாம் பார்த்தோம்னா ஜீவாத்மா பத்தர்கள் அப்படின்வா, இன்னும் பக்தத்தினால நம்ம இங்கேயே இருக்கோம். முக்தர்கள் அப்படின்னா யார் ஒருத்தர் சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போனாலோ அவள்லாம் முக்தர்கள். நித்திய சூரியர்கள் அப்படின்னா அவ அனாதி காலமாக அவ நம்மள மாதிரி கர்மசத்துல பறக்கல, முதல்ல இருந்தே அவ வைகுண்டத்துல நித்திய சூரியர்களாக இருக்கா. அது யார் யாருன்னா அனந்தன் கருடன் விக்ஷேனர் அப்படின்னு பல நித்திய சூரியர்கள் அனாதி காலமாக பகவானோடையே இருந்து வைகுண்டத்துல கைங்கரியம் பண்றா இல்லையா, அப்பேற்பட்ட அந்த நித்திய சூரியர்கள் அதுக்கு சாட்சியாக இருக்கா அப்படின்னு. சூரிய பிருந்தேன சாரதம் அப்படின்னு சதா பிரசியந்தே சூரியாக அப்படின்றவா, அவ எதுக்குமே இதுக்கு சாட்சியா இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த சதுரங்க இந்த விளையாட்டோட இந்த விளையாட்டாக பெருமாளும் தாயாருமாக தான் ஒருத்தரும் இல்லை, இது ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த தாயக்கட்டை உடுத்துறதுதான் நம்மளுடைய கர்மா. அங்க வந்து நிர்மித்த ஸ்தான பேதம், பல ஸ்தானங்கள்ல இந்த பிரம்மருத்ராதிகள் இந்திராதிகள் வாழ்ந்த ஜீவாத்மாக்களை ஒவ்வொருத்தரை மாற்றி அவளுடைய புண்ணிய பாபத்தினுடைய இதுமா வச்சுட்டு இருக்கா, இதுக்கு சாட்சியா வேதமும் நித்திய சூரியர்களும் இருக்கா அப்படின்றத இங்க ஆச்சரியமா எடுத்து சொல்றது. எப்படி வந்து நம்ம எல்லாம் ஒரு கிரிக்கெட்டை பார்த்து சந்தோஷப்படுறோம், நம்மளா 6 அடிச்சோம் நம்மளா 4 அடிச்சோம் இல்ல நமக்கு தான் துட்டு வந்ததுன்னா இல்ல, ஆனா நம்மளுடைய ஒருத்தர் விளையாடுறதை பார்த்து ஒருத்தர் நமக்கு எப்படி பிடிக்கிறதோ இந்த நித்திய சூரியர்களும் பகவானை பார்த்து அவளும் இந்த இந்த இதை ரசிச்சுட்டு இருக்காளாம். இப்ப ஏற்பட்ட ஆச்சரியமா இந்த பிரளயத்தை இப்ப ஏற்பட்ட ஒரு விளையாட்டோடே அதுக்கு ஆச்சரியமா அற்புதமா அர்த்தம் சொன்னது சுவாமி தேசிகர்தான். மேற்கொண்டு ஸ்லோகங்கள் அதுக்கு அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.